மங்கள தேரில் மணக்கோலம் வண்ண ஜாலம் வானிலே மலர்களே நாதஸ்வரங்கள் மங்கள தேரில் மணக்கோலம் வண்ண ஜாலம் வானிலே மலர்களே மங்கள நீரில் மணக்கோலம் வண்ண காலம் வானிலே